శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితా కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. இந்த சம்பிரதாய சம்சய சமாதானம் என்கின்ற நிகழ்ச்சியில நிதினம் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்கிறா. அது எவ்வளவு கேள்வி வந்தாலும் எவ்வளவு பதில் சொன்னாலும் பூர்ணமா திருப்தி வந்துதான்றத சொல்ல முடியாத ஒரு கேள்வி இது. அதுக்கு சமாதானமும் அதே மாதிரிதான் இருக்குமா என்னன்றதும் நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். கேள்வி என்னன்றத பார்ப்போம். முதல்ல எல்லாரும் கர்மா கர்மான்னு சொல்றாள், கர்மான்னா என்ன? முதல்ல ஒரு கேள்வி. கர்மாவுடைய வகைகள் என்ன? இப்ப இந்த கர்மாவை போக்கடிக்கணும்னாக்க அதுக்கு என்ன வழி? கர்மாவை எல்லாராலையும் போக்கடிக்க முடியுமா? அந்த கர்மாக்களை போக்கடிக்கிறதுன்றது என்ன அர்த்தம்? கர்மாக்கள் நேரடியா பலன் கொடுக்குமா இல்ல கர்மாக்கள்ன்றது பலன் பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கா? இப்படிலாம் பல சம்சயங்கள். இத்தனை சம்சயங்களையும் இன்னைக்கே சொல்லிட முடியாது சமாதானத்தை. இன்னைக்கு ஓரளவு பார்க்கலாம். இதுல இந்த கர்மாக்கள் அப்படின்னா கர்மானா என்ன அப்படின்னா நம்மளுடைய செயல். இந்த செயல் இருக்க இது நல்ல காரியமாகவும் இருக்கலாம், கெட்ட காரியமாகவும் இருக்கலாம், தீய செயலாகவும் இருக்கலாம். அந்த நல்ல காரியம்ன்றத புண்ணியம்னு சொல்லி சொல்றோம், தீய காரியத்தை பாபம் என்று சொல்றோம். இந்த கர்மான்ற சப்தத்தினால புண்ணியம் பாபம் ரெண்டுமே சொல்லப்படுகின்றன. எல்லாரும் எல்லா சமயத்திலையும் கெட்ட காரியமே பண்ணிட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது. கெட்ட காரியம் பண்றவனும் கூட ஒரு சமயத்துல அவன் அறிந்தோ அறியாமலேயோ நல்ல காரியமோ அவன் பண்ணுவான். அதே மாதிரி நல்ல காரியமே பண்ணிட்டு இருக்கவன் கூட ஒரு கால விசேஷத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ ரெண்டு விதமாகவும் அவன் சில சில கெட்ட காரியங்களும் பண்ணும்படியாக ஆகும். இதுதான் லோகத்துல நடைபெறுகின்றது. இப்ப இந்த சன்னிவேசத்துல கர்மாக்கள் கர்மானா என்னதுன்றத இப்ப நாங்க தெரிஞ்சிட்டோம். இப்ப இந்த புண்ணிய கர்மா பாப கர்மா அப்படின்னு இது ரெண்டும் சொல்லி சொல்றோம். புண்ணியம் அததான் புண்ணியம் பாப்பம்னு மாத்திரம் சொல்லிடுறோம். அந்த அடைமொழியை அந்த இதை விட்டுட்டு அடைமொழியை மாத்திரம் எடுத்துட்டு புண்ணியம் கர்மா பாப்பம் கர்மான்னு ரெண்டு சொல்லணும். அதை விட்டுட்டு புண்ணியம் பாப்பம்ன்றத மாத்திரம் சொல்லிட்டு இருக்கோம். புண்ணிய கர்மானா என்ன, பாப கர்மானா என்ன அப்படின்றத பார்க்கணும். இந்த கர்மாக்கள்ல வரைச்சே நம்ம அதாவது நம்மளுடைய அதீனத்தினால இல்லாமல் ஒரு ஈஸ்வர சங்கல்பத்தினால நாம பண்ணின செயலுக்கு வரக்கூடிய பலன் இருந்திருக்க அதுக்கு காரணமா இருக்கிற கர்மாக்களை தான் கர்மாக்கள்னு சொல்லி சொல்றோம். இப்ப சாதாரணமா ஒரு நெருப்பு குச்சி எடுத்துட்டு ஒரு பேப்பரை கொளுத்துறோம். இந்த கொளுத்துறதுனால ஒன்றும் எதுவும் பெரிய லாபமும் வரப்போறதில்லை, நட்டமும் வரப்போறதில்லை. இது ஒரு செயல் அவ்வளவுதான். தவிர இதுவும் ஒரு கர்மா தான், இது ஒரு செயல் தான். அது இதை பத்தி இல்லை. ஆனா இங்க நாம சொல்ற சொல்ல போற கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நாம ஒரு காரியம் பண்றதுனால வந்து நமக்கு பிற்பாடு அனுகூலம் ஏற்படக்கூடியதாக இருந்ததுன்னாக்கா அந்த கர்மா புண்ணிய கர்மா. ஒரு திருஷ்டாந்தம், நம்மத்துக்கு அதிதிகள் வர, விருந்தாளிகள் வர, அவளுக்கு சாதம் போடுறோம். நாம இப்படி நம்ம அவளுக்கு சாதம் போட்டோம்னாக்கா நமக்கு பின்னாடி பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு முடியும். இது சாஸ்திரத்துல சொல்றது, சாஸ்திர பிரகாரம் இவெல்லாம் இப்படி ஒரு தர்ம காரியம் பண்ணோம்னாக்கா நாம பசி இல்லாமல் இருக்கும். நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் வந்து எத்தனையோ நாள எத்தனையோ அதிதி சத்காரம் பண்ணினதுனாலதான் இன்னைக்கு நாம பசி இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப இந்த பசி இல்லாமல் இருக்கிறதுன்றது எல்லாரும் விரும்புறது. இப்படிப்பட்ட விரும்பக்கூடிய விஷயங்களை பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல் புண்ணிய கர்மா என்று சொல்லுவோம். பாப கர்மா அப்படின்னு சொன்னாக்க விரும்பாதது நம்ம வந்து அடையிறதோ அல்லது நாம விரும்புறது நம்மளை விட்டு போயிடுறதோ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல் இருக்க அது பாப கர்மம். விரும்பாதது நம்மள்ட வருதுன்றது வியாதி, விரும்புறது நம்மளை விட்டு போயிடுறதுன்றது பொருள்களுடைய இழப்பு. இது ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியதாக நம்ம இதெல்லாம் ஒரு தவறுகள் தீய செயலை செய்தோம்னாக்க அந்த கர்மாவை பாப கர்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது கர்மாவில் சொல்லி சொல்றோம். இது தவிர இது சம்பிரதாய நிகழ்ச்சியா இருக்கிறதுனால சம்பிரதாயத்தில் கர்மாக்களை சொல்றோம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அதுக்கப்புறமா பத்தம் பிரபந்தி சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா அதுக்கப்புறமா புத்திபூர்வம் அறிந்து செய்யக்கூடிய கர்மாக்கள், அறியாமல் செய்யக்கூடியவைகள், இப்படி எல்லாம் கர்மாக்களினுடைய வகை. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா அப்படின்றத முன்ன பார்ப்போம். இதுக்கு முன்ன இன்னொரு ஒரு விஷயம் இந்த கர்மா விஷயத்துல பார்க்கணும். கர்மான்றது ஒரு செயல், ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்ற மாதிரி இப்போ ஒவ்வொரு கர்மாவுக்கும் பிரதிகர்மான்றது ஒண்ணு இருக்கணும். இதுதான் சயின்ஸ். நாம ஒன்றும் சயின்ஸுக்கு விருத்தமா நாம போறதில்லை. இதையும் நாம அங்கீகாரம் பண்ணிதான் இருந்துட்டு இருக்கோம். இப்ப முதல்ல நான் பாக்குறேன் இந்த கேள்விகள், நான் முதல்ல சொன்ன கேள்விகள்ல ஒரு கேள்வி, கர்மாவே பலன் கொடுக்குமா அல்லது கர்மா பலன் பெறுவதற்கு ஒரு துவாரமா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நான் சொன்னேன். நான் அந்த கேள்விக்கு சமாதானம் இப்ப சொல்லி சொல்றோம். கர்மா நேரடியா பலன் கொடுக்காது. கர்மா அது புண்ணிய கர்மாவா இருக்கட்டும், பாப கர்மாவா இருக்கட்டும், சாஸ்திரத்துல சொல்லி சொல்றது, உபநிஷத்துல சொல்லச்சு, ரமணீய சரணாக ரமணீயாம் யோனி மாபத்தியரன்னை, கபூய சரணாக கபூயாம் யோனி மாபத்தியரன்னு உபநிஷத்துல சொல்றது. அங்க சரணாக அப்படின்னு சொல்றது இருக்க நன்னடத்தை, நற்பண்பு, நல்ல செயல்களை செய்யறவாள்னு சொல்லி அர்த்தம். ஒரு நல்ல காரியங்களை பண்ணினவாள்லாம் நல்ல ஜென்மாவா அடைகிறார்கள், கெட்ட காரியத்தை பண்ணினவாள்லாம் தீய பிறப்பு புழுவா பூச்சியாலாம் பிறக்கிறார் அப்படின்னுலாம் உபனிஷத்துல சொல்லி சொல்றது. இப்ப இதுக்கெல்லாம் பேஸ் என்னன்னா நாம பண்ற கர்மாதான். நாம மனுஷனா பிறக்கிறதுக்கோ, அதுலயும் வைஷ்ணவனா பிறக்கிறதுக்கோ, அதுலயும் ஸ்ரீ வைஷ்ணவனா பிறக்கிறதுக்கோ, இது எல்லாத்துக்கும் காரணம் நாம பண்ணின கர்மாதான். இப்படி நம்மளுடைய கர்மா இருக்கச்சே இந்த கர்மா பலன் கொடுக்கறதா, கர்மாவே நேர பலன் கொடுக்குமா இல்ல இந்த கர்மா துவாரமான்றதுதான் இப்ப கேள்வி. அந்த அம்சத்துக்கு நான் இன்னும் பதில் சொல்லல. கர்மா அச்சேதனம், அச்சேதனத்துக்கு பலன் கொடுக்கற சாமர்த்தியன்றது கிடையாது. சேத்தனமா இருந்துருக்கிற எம்பெருமான் தான் இந்த கர்மான குணமான பலத்தை கொடுக்கிறவராக இருந்துருக்கு. பாஷகாரர் அழகா சொல்லி சொல்றார், நச்சேதனம் கர்ம க்ஷணத்வம்சி காலாந்தர பாவி பலசாதனம் பவிதும் இருக்கத்தின்னு சொல்ற. கர்மா இருக்க, இது அச்சேதனம் ஒண்ணு. கர்ம க்ஷணத்வம்சி, ஒரு க்ஷணத்துல போயிடுது. எப்படி போயிடுறது அப்படின்னா, தானம் கொடுக்குறேன், நல்ல காரியம் தான். தானம் கொடுத்தனாக்க இப்ப என்னது அவருக்கு கொடுத்துட்டேன், கொடுத்தா போச்சுன்னா அது காரியம் முடிஞ்சு போச்சது, அவ்வளவுதான், என்னுடைய கர்மா முடிஞ்சு போச்சு. யாக யஜ்ஞாதிகள் நாலு நாள் அஞ்சு நாள் பண்றதா இருந்தா கூட அஞ்சு நாள் ஆச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு, அந்த செயல் அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு உண்டான பலன் எப்ப வரப்போறது அப்படின்னாக்க, காலாந்தர பாவி. ஒருத்தர் சொர்க்கத்துக்கோசரம் யாகம் பண்ணான்னாக்க, இந்த சரீரத்தோட இருக்கச்சே வரப்போறது இல்ல, இந்த சரீரத்தை விட்டு போன பிற்பாடுதான் சொர்க்கம் வரப்போறது, அது காலாந்தர பாவியாக இருந்தான் இருக்கு. ஆகையால கர்மாவே நஷ்டமா போயிடுத்து, ஒரு க்ஷணம் தான் இருக்கு, அடுத்த க்ஷணத்தை ரெண்டாவது க்ஷணத்துல நட்டமா போயிடுது. பலம்ன்றது இப்ப சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியற மாதிரி, நல்ல காரியத்தை பண்ண உடனே நமக்கு நல்லது ஏற்படுறது, கெட்ட காரியத்தை பண்ண உடனே நமக்கு தீமை ஏற்படுறதுன்றது ரெண்டும் கிடையாது. இப்ப அந்த பலன்றது எப்பயோ வரப்போறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில போய் அச்சேதனமா இருக்கிற கர்மா போய் பலத்துக்கு சாதனமாக ஆகாது. அப்ப எப்படி பலன் வருது? நாம சொல்றோம், புண்ணியகர்மாவை பண்ணமானா நல்லது நடக்கிறது, கெட்ட காரியத்தை பண்ணமானா கெட்டதுகள் நடக்கிறதுன்னு அப்படித்தானே நாம சொல்லிட்டு இருக்கோம், லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம். இந்த கர்மாவே போயிட்டு அது எங்க இருந்து பலன் கொடுக்க போறது அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டாக்க, அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு கேட்ட, நாம பண்ற செயல்கள்னால எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய பிரீத்தியும் கோபமும் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளுக்கு காரணம். அதாவது நாம பண்ற கர்மாக்களுக்கு பலன் கொடுக்கிறவர் ஈஸ்வரன் தான். ஒன்று, நாம நல்ல காரியத்தை பண்ணமானாக்க பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்தினால நமக்கு நல்ல ஜென்மாவை கொடுக்கிறே, நல்ல ஜென்ம சுகாதிகளை நம்ம நல்ல சுகத்தை நமக்கு கொடுக்கிறே பெருமா. நாம தீய செயல்களை பிறர் புண்படும்படி, மனசுக்கு புண்படும்படியான வார்த்தைகளை சொல்றது, செயல்களை செய்யறது, இப்படி எல்லாம் நாம பண்ணமானாக்க இதெல்லாம் பெருமாளுடைய கட்டளையை மீறி நடக்கிற ஒரு செயல் அது. அதனால பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல நிகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். நல்ல காரியத்தை பண்ணா அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் ஏற்படும், கெட்ட காரியத்தை பண்ணாக்கா நிகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் ஏற்பட போகுது. அந்த பெருமானுடைய அந்த சங்கல்பம் இருக்க, அனுகிரக சங்கல்பமும் நிகிரக சங்கல்பம் தான் பலத்துக்கு சாதனம், பலத்துக்கு நேர் காரணமாக இருக்கிறது. நாம பெறக்கூடிய நல்லதோ கெட்டதோ அதுக்கு நேர் காரணமாக இருக்கிறது பகவத் சங்கல்பம். பெருமாள் சுதந்திரமா எதனா பண்ணுவேரா அப்படின்னு கேட்டாக்க, பண்ண மாட்டேன். சுதந்திரம் அவருக்கு யாருக்கு வேணுமோ அவளுக்கு வந்து நல்லது கொடுக்கறது, வேண்டாதவளுக்கு கெட்டது கொடுக்கறதுன்றது பண்ண மாட்டேன். நாம பண்ணின கர்மானுகுணமாக தான் அவர் பலன் கொடுக்க போற, வேற ஒன்றும் கிடையாது. ஆகையால கர்மா சாட்சாத்தா பலன் கொடுக்காது, நாம பண்ற கர்மாவனால ஈஸ்வரனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணமோ நிகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணமோ ஏற்படும். அந்த சங்கல்பத்தினாலதான் நமக்கு பலன் ஏற்படுறது என்று சொல்லி சொல்றோம். இது லௌகிக திருஷ்டாந்தத்திலையும் பார்க்கலாம். ஒரு ஆபீஸ்ல இருந்து, ஆபீஸ்ல ஒருத்தன் வந்து ரொம்ப சின்சியரா அவளுக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாம் நன்னா பண்ணிட்டு இருக்கான். இப்படி நன்னா பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் அந்த ஒழுங்கு முறையில லேட்டா வராத, மென்ன ஏந்து போகாத, எவ்வளவு நாள் இருக்கும் அந்த காரியத்தை முடிச்சு போய் வேலையில செஞ்சு இப்படி எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவன் விஷயத்துல மேல இருக்கிறவளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. இவன் நன்னா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சம்பளம் நிறைய ஏற்றி கொடுக்கணும், இல்ல இவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படும். அப்ப அந்த ப்ரமோஷன் கொடுக்கறது யாரு அப்படின்னா அந்த மேல இருக்கிற பாஸ் தான். அப்ப சேத்தனம் தான் கொடுக்கறது. ஆனா அந்த சேத்தனம் பலத்தை கொடுக்கணும்ன்ற எண்ணம் அந்த சேத்தனனுக்கு உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது நாம பண்ற கர்மம், நாம பண்ற செயல். மொத்தம் ஒழுங்கா வேலையும் செய்யல, வேலையும் ஆபீஸுக்கும் ஒழுங்கா வராது இருக்கான் அப்படின்னாக்கா இவனை டீ ப்ரமோட் பண்ணுவோன்னு தான் தோன்றது அவனுக்கு. ஆகையால கர்மா நேரடியாக பலன் கொடுக்காது. அது அடுத்த விஷயம் வந்து இந்த கர்மாவனால வரக்கூடிய ஒரு பிரீத்தியோ கோபமோ அதுக்கு அதை பொறுத்துதான் ஈஸ்வரனுடைய பிரீத்தி கோபம். நம்ம பண்ற கர்மா நல்ல கர்மாவா இருந்ததுன்னா அவனுக்கு பிரீத்தி ஏற்படுறது, கெட்ட கர்மா பண்ணவனாக்க கோபம் ஏற்பட்டு நிகரம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. அதற்கொண்டு ஈஸ்வரன் தான் பலன் கொடுக்கிறான், கர்மா நேரடியா பலன் கொடுக்காதுன்றது இந்த கேள்விக்கு சமாதானம். அடுத்து ஒரு கேள்வி, கர்மா எப்ப பலன் கொடுக்கும்? அதாவது கர்மாதான் பலன் கொடுக்காது, இந்த கர்மாவுக்காக ஈஸ்வரன் பலன் கொடுக்க போற, எப்ப பலன் கொடுக்கும்? லைட் போட்டா உடனே எரியாது, டியூப் லைட்டா இருந்தா கொஞ்ச நாழியாது. அது கூட இப்பெல்லாம் புது இதெல்லாம் வந்துருத்தோம், டியூப் லைட் கூட உடனே போட்ட உடனே எரியற மாதிரி எல்லாம் வந்துருத்தோம். அங்க போட்ட உடனே எரியல, அங்கேயும் ஒரு சூக்ஷம் இருக்கு. அங்கேயும் என்னன்னு கேட்டா அந்த எடுத்துக்கிற நாழி குறைஞ்சிருக்கு, அது நாழியே இல்ல மாதிரி நமக்கு தோன்றும், அவ்வளவுதான். அதனுடைய காரியம் என்ன உண்டோ அதுதான் பண்றது, அவ்வளவுதானே தவிர. இப்போ கங்கையில ஜலம் பெருகி போயிட்டு இருக்கு, போச்சே அதே தீர்த்தம்தான் இருக்குன்னு நாம சொல்றோம். எப்படின்னாக்க இந்த கடந்த தீர்த்தமும் வர தீர்த்தத்துக்கும் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எடுத்துக்கிற நாழி இருக்க அதிசூக்ஷமான ஒரு நாழி, ஆகையெல்லாம் நமக்கு அதே தீர்த்தன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. அந்த மாதிரிதான் இங்கேயும் வருது. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு கர்மா அதாவது ஒவ்வொரு செயல் இவ்வளவு நாள் கழிச்சு இது நடக்கும், ஒரு வேற நட்டமானாக்க அவரை வேற என்ன சீக்கிரம் முளைச்சிடும், உடலை வரையானாக்க 8 நாள் ஆகும், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு கால அவதி இருந்துருக்கு. அந்த மாதிரி நாம பண்ற ஒரு கர்மாக்களுக்கு புண்ணிய கர்மாவா இருந்தாலும் பாப கர்மாவா இருந்தாலும் இதுக்கு எதனா கால அவதி இருக்கா? எப்ப பெருமாள் இப்ப நாம கர்மா பலன் கொடுக்காதுன்னு சொல்லிட்டோம், கர்மாவை பேஸா வச்சுட்டு பெருமாள் தான் அந்த பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதான் பலன் நமக்கு வருதுன்னு சொல்லிட்டோம். அப்ப பெருமாள் எப்போ பலனை கொடுக்க ஆரம்பிப்பேன், எந்தெந்த கர்மாக்கு எப்பப்ப பலன் கொடுக்கறதுன்னு எதனா ஒரு சார்ட் போட்டு வச்சிருந்திருக்காரா பெருமாள், அவர் எப்படி கொடுப்பு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சமாதானம் கிடையாது. ஏன் கேட்டா க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட் வச்சிருக்கே பெருமாள். இந்த கர்மாவுக்கு இப்ப பலன் கொடுக்கணும்ன்றது இருக்க அது அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த கர்மா பண்ற நமக்கும் தெரியாது. இந்த ஆகையில அந்த கர்மாவுக்கும் ஒன்றும் இது கிடையாது, அது அச்சேத்தனமா போயிடுச்சு, அதுக்கு தெரியாது. பெருமாள் ஒருத்தருக்கு மாத்திரம்தான் தெரியும் எந்த கர்மாவுக்கு எப்ப பலன் கொடுக்கறதுன்றது. ஆகையால அந்த விஷயத்துல நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு சாஸ்திரத்துல சொல்லச்சு, அத்தியுத்கடேகி புண்ணிய பாப்பே இகைவ பலம் அஷ்ணுதே அப்படின்னு சொல்லி சொல்ற. நாம பண்ணக்கூடிய செயல் அது புண்ணியமான கர்மாவா இருந்தாலும் செயலா இருந்தாலும் சரி, பாப கர்மாவா இருந்தாலும் சரி, ஒரு மிக உயர்ந்த புண்ணிய கர்மாவை நாம பண்ணமானாக்க இகைவ பலம் அஷ்ணுதேன்னா இந்த ஜென்மாவிலேயே கூட பலன் நமக்கு அதுக்கு கிடைச்சிடும். சாதாரணமா நாம பண்ற கர்மாக்களுக்கு பலன்றது இந்த ஜென்மால வந்தாலும் வரலாம், அடுத்த ஜென்மால வந்தாலும் வரலாம், இது 2-3 ஜென்மா கழிச்சு வந்தாலும் வரலாம், எப்படி வேணா வரலாம். ஆனா அத்தியுத்கடேகி புண்ணிய பாப்பே நாம பண்ணக்கூடிய கர்மா புண்ணிய கர்மாவா இருந்து உயர்ந்த புண்ணிய கர்மாவா இருந்ததுனாக்க கண்டிப்பா இந்த ஜென்மா முடியறதுக்குள்ளேயே அதனுடைய பலனை, இப்ப நல்ல காரியத்தை பண்ணமான சுகம் வரப்போறது, சுகரூபமான பலத்தை நமக்கு பெருமாள் கொடுத்துருவேன். அதே மாதிரி கொடிய பாப்ப காரியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா இந்த ஜென்மாவிலேயே அதுக்கு உண்டான சிக்ஷை பண்ணிடுது. வா நாம அன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணமே அதுக்கு சிக்ஷை இப்படி நான் அனுபவிச்சிருக்கேன்னு அவனே அந்த மனம் வேதனைப்படும்படியாக அந்த ஜென்மால. இப்போ இந்த ஜென்மால ஒருத்தன் பாபம் பண்றான், பாபம் பண்ணிட்டு இந்த ஜென்மால அவனுக்கு சிக்ஷை கொடுக்காத அடுத்த ஜென்மால அவனுக்கு சிக்ஷை கொடுத்தாருனாக்க அடுத்த ஜென்மாவை பத்தி அவனுக்கு தெரியல. இந்த ஜென்மா வரைக்கும் நான் பாபம் பண்ணா கூட நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு தானே இவன் நினைச்சுக்க போறான். ஆகல இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப ரொம்ப கொடியதான பாபங்களை பண்ணமானாக்க இந்த ஜென்மாலேயே அவனுக்கு சிக்ஷை வரும். ஆகல இது ஒண்ணுதான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர இதுக்கு மேல இந்த கர்மாவில வந்து பலன் எப்ப வரும்ன்றத நம்மளால சொல்லவே முடியாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து கர்மா ரெண்டு விதமா இருந்துருக்கு, புண்ணிய கர்மா பாப கர்மான்னு ரெண்டு விதமா இருக்கு. இந்த புண்ணிய கர்மாவும் பாப கர்மாவும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது. புண்ணியன்றதும் பாப்போம், இது பிளஸ்னாக்க அது மைனஸ் தானே சொல்ல போறோம். நாம பிளஸ் மைனஸ் புண்ணியகர்ம நிறைய பண்ணிட்டோமானாக்க பாப்பம் மொத்தம் இல்லாத போயிடுமா? அப்ப நமக்கு புண்ணியகர்மாவனுடைய பலன் மாத்திரம்தான் கிடைக்குமா? பாபகர்மா பலன், பாபகர்மாவுக்கு பெருமாள் பலனை கொடுக்காத ஒட்டுடுவேரா? புண்ணியகர்மாக்கு மாத்திரம்தான் பலன் கொடுப்பேரா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த புண்ணியகர்மாவும் பாப கர்மாவும் பேரலா போறது. பெருமாள் கர்மாவுக்கு பலன் கொடுக்கிறேர் அப்படின்னு சொன்னா பேரலா போறதுன்னாக்க ஒன்னாவே போனோம்னு அவசியம் இல்லை, இது ரெண்டும் ஒன்னா சேராது. புண்ணியகர்மா வேற பாப கர்மா வேறதான். அந்த புண்ணிய கர்மாவுக்கு சுகரூபமான பலத்தை பெருமாள் கட்டாயம் கொடுப்பேன் எப்பேற்பட்டவனுக்கும். பாப கர்மா பண்ணியிருந்தாக்க எப்பேற்பட்டவனுக்கும் அந்த பாப கர்மாவுக்கு உண்டான பலனையும் பெருமாள் கொடுப்பேன். நான் புண்ணியகர்மா நிறைய பண்ணிட்டேன் அதனால பாபம் மொத்தம் நல்லிஃபை ஆயிடுத்து எனக்கு இனிமே சுகமே தான் வரும்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது ரொம்ப அவசியமான விஷயம். இத வந்து சொல்லச்சே ஆளுந்தர் ஸ்தோத்திரத்துல சொல்ற நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ எண்ணமயா வியதாயி சோஹம் விபாக வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே. இந்த எம்பெருமான் திருவடி வாரத்துல இப்ப போய் நான் கதறேன். ஏண்டா கதற, என்னத்துக்கோசரம் கதற அப்படின்னா, இத்தனை நாளா வராத இன்னைக்கு வந்து என்னத்துக்கு கதற அப்படின்னா, நமக்கு நல்லதே நடந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம பெருமாளை நினைக்க மாட்டோம். எங்கேயானா நம்ம போற வழியில ஒரு இடர்பாடு ஏற்பட்டதுன்னா தான் சரி வேற எதை பத்தி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அப்ப போனா போயிட்டு போறதுன்னு பெருமாளை நினைப்போம். இதுதான் எல்லாரும் பண்றோம். தாளம் தான் ரொம்ப அழகா சொல்ற, நிந்திதங் கர்ம உலகத்தாராலே பழிக்கப்பட்ட ஒரு செயல். இந்த காரியம் எல்லாம் பண்ணா எல்லாரும் சி இப்படி போய் பண்றானே இந்த காரியத்தை பண்றானேன்னு எல்லாரும் பழிக்கக்கூடிய கர்மா இருக்க அது நிந்திதங் கர்மான்றது. அது எத்தனை ஒன்னே ஒன்னா அது எத்தனையோ இருக்கு. நாம் பண்ணாத தப்பு காரியம் ஒண்ணு கூட கிடையாது. நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே, உலகத்தாராலே பழிக்கக்கூடுகின்ற பழி அதாவது செய்யக்கூடாததாக சொல்லப்படுகின்ற காரியம் எத்தனை உண்டோ அத்தனை உண்டு, அத்தனையும் நாம் பண்றேன்னு இப்படி சொல்லலாமா? அத்த சொல்லல, எதிர்மறையில சொல்ற. உலகத்தாராலே பழிக்கப்பட்ட செயல்கள், அந்த செயல்கள்ல நாம் பண்ணாத செயல் எதுவுமே இல்லை. ஒன்னு பாக்கி இல்ல, அத்தனையே அத்தனை தப்பும் நான் பண்ணேன். எதனா ஒண்ணு இருக்கா அப்படின்னா ஒண்ணு இல்லை. அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி பண்ணிருக்கா அப்படின்னா சஹசிரசோ என்ன மயா வியதாயி. ஒவ்வொரு தப்பு காரியத்தையும் ஆயிரம் வாட்டி நான் பண்ணிருக்கேன். உலகத்தை அர்ப்பணிக்கக்கூடிய காரியத்தை வந்து சரி, அப்ப பண்ண செல்லாம் எங்கிட்ட வரலையேடா. இப்ப என்னத்துக்குடா வரேன்னா, இத்தனை நாள் வரைக்கும் அதெல்லாம் அப்படியே மொட்டையா மேல ஏறி உட்காந்துருந்தது. இப்ப ஒன்னு ஒன்னா அவுத்து விடுற நேர் இப்பதான் அதுல இருந்து அந்த பாபம் கர்மாக்கெல்லாம் அது கர்ம பரிபாக்க தசைன்றது. அதாவது அந்த கர்மாக்கெல்லாம் பலன் கொடுக்கிற சமயம்ன்றது ஒண்ணு வந்துருக்கு. இப்ப நான் பண்ண பாப கர்மாக்கள் எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கிற சமயம் வந்துருச்சு. இப்போ சமயம் வந்து ஒண்ணு ஒன்னா அந்த கர்மாக்களுக்கெல்லாம் நீர் நிகிரகம் பண்ணி நான் பாபத்தான் பாபத்தினுடைய பலனாக நான் விரும்பாததெல்லாம் நான் அனுபவிக்கிறேன், விரும்புறதெல்லாம் என்னை விட்டு போயிடுறதுன்ற ஒரு நிலை எனக்கு இப்ப வந்திருக்கு. சோகம் விபாகா வசரே முகுந்தா. ஹே முகுந்தா, சோகம் இப்படி கர்மாக்களை எத்தனையோ தீய செயல்கள் பண்ணினவனாக இருந்திருக்கிற நான் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமி. அது மொத்தம் இத்தனை நாள் வரைக்கும் அது தெரியல, பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்பதான் இத்தனை நாள் ஏதோ நான் பண்ணிருந்த புண்ணிய கர்மாலெல்லாம் பலன் கொடுத்துருந்து ஆகையில சௌக்கியமா இருந்த மாதிரி நான் நினைச்சுட்டேன் தானே. இப்ப இந்த பாப கர்மாலாம் வருஷ வருஷையா பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து, இப்ப என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. சோகம் விபாகரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே. உன் கால உயர்ந்து கதக்கதப்ப இந்த நிலையில என்ன ரட்சிக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல இருந்து என்ன ஏற்படுறது, நாம பண்ணின பாப கர்மாவுக்கு கண்டிப்பா பலன் இருக்கு. ஆகையால புண்ணிய கர்மாவும் பாப கர்மாவும் பேரல தான் போயிட்டு இருக்க போறது. சில பேருக்கெல்லாம் நன்னா பாப கர்மா எவ்வளவு பண்ணிட்டு இருக்கானே அவன் க்ஷேமமா தான் இருக்கானே அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டான். அந்த பாபகர்மாவுடைய பலத்தை இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஈஸ்வரன் அவன் கொடுக்க ஆரம்பிச்சான்னாக்கா இவன் எல்லாம் தாங்க மாட்டான், அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்கு சொல்லி சொல்ற. இப்ப இந்த புண்ணியகர்மா பாபகர்மா அதே மாதிரி ஒரு தப்ப பண்ணிட்டு இந்த புண்ணியகர்மா இன்னொரு புண்ணியகர்மா பண்ணின மாத்திரத்தினாலேயே எல்லாம் சரியா போயிடும்னு நினைக்க கூடாது அப்படின்ற வரைக்கும் இருக்கு. இதனுடைய தொடர்ச்சிய அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் இதுக்கு மேல வர சம்சயங்களும் வந்து இன்னும் எதனா சம்சயம் வந்தாலும் அதையும் சேர்த்து அடுத்ததுல பார்க்கலாம். இது வரைக்கும் கவிதா கே கே சிம்ஹாய கல்யாண குருசாரிதை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே. Thank you.